விடை கொடு விடை கொடு வெளியே கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு வழிவிடு உயிரே உடல் மட்டும் போகிறது. வழிவிடு வழிவிடு உயிரே உடல் மட்டும் போகிறது.